அண்ணே வணக்கம், ரமேஷ் பேசுகிறேன். நான் இந்த பட்டுக்கோட்டை சைடு போயிருந்தேனே, அந்த அக்கா பேசியிருக்கிற மாதிரி மரத்தோட அடிப்பாகம் வேர்பகுதின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்கண்டங்களை பிடிச்சில்ல. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அடி அரைடி வந்து மண்கண்டம் அந்த தென்னை மரத்தில் படாமையே இருக்குது. மேலே இருக்கிற வேர்கள் எல்லாமே வந்து அறுந்து போயிருக்கு, உழவு பண்ணியிருக்காங்க. உழவு பண்ணி அந்த மண்ணை தேவையில்லாத கலைகள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அந்த மண்ணை வந்து காய வைக்கும் போது மழையின் மூலமாகவும் மற்ற காற்று மூலமாகவும் அந்த மண் வந்து வேறு ஒரு நிலத்துக்கு நகர்த்தப்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளி பள்ளமாக மாறுது. அதோடு வந்து அந்த தென்னையை என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தானே வளரக்கூடிய தென்னை மரமாக மாற்றாமல் மற்றவரை சார்ந்து, அதாவது உரம் பூச்சி மருந்து இப்படி மற்றவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு மர பயிராக மாற்றி வச்சுருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை தாக்கப்படியும் திறனும் இல்லை, அதோட அதிகப்படியான இடைவெளி வேண்டும். ஒரு காற்று வந்தாலும் புயல் வந்தாலும் இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் போகிற அளவு ஒவ்வொரு பயிருக்கும் இடைவெளி இருந்தால் இந்த காற்று ஈஸியாக நுழைஞ்சி அடுத்த பக்கத்துக்கு போயிருக்கும். இந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறேன், அதை பாருங்கள். நான் போய் பார்த்ததில் நேராக இதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்தது. நன்றிண்ணே.